लक्ष्मीनाथ समारंभाम नाथ यामुना मध्यमाम आत्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम यो नित्यमच्युत पदाम भुज जुग्म रुग्म व्यामोहत स्थितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतो स्यदेक सिंधो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवत पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राण बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् अयग्रीवमहम् प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। சர்வேபியா நமஸ்காரா. ரகுவீரகத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நம்ம எட்டாவது சூர்ணிக்க பாக்கிறோம். கோ தலசுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா, கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா அப்படின்னு சூர்ணிக்கை. கோசல சுதா கௌசல்யா பிராட்டியினுடைய குமார பாவ புத்திர பாவத்தாலே கஞ்சுகித அப்படின்னால் ஆச்சாதனம் பண்ணப்பட்ட, அப்படி என்றால் மறைக்கப்பட்ட காரணாகாரா காரணத்வாதி குணங்களை உடையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். இதுல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமோகனுடைய ஒரு அவதார விசேஷமானது இங்க சொல்லப்படுறது. இப்ப இந்த சூர்ணிகையை பூர்த்தியாக பார்த்தால் ரொம்ப நன்னாவே, வியாக்கியானப்படி பார்த்தால் ரொம்ப நன்னாவே இருக்கு. பெரியவாள் அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய அவதாரத்தை இந்த சூர்ணிகையில ரொம்ப நன்னாவே சொல்லியிருக்கான். கௌசல்யா சுப்ரஜாயேன கல்யாண குணசாலினா தேனாக்கில் அணிதானேனா ராமேனா ஸ்நேகநாதவான். ராமன் நமக்கெல்லாம் நாதனாக இங்கு அவதரிச்சிருக்கான். இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கிய விசேஷம் இது, ராமன் இங்கு அவதரிச்சிருக்கிறது. அவன் அவதாரத்துக்கு காரணமாக தசரதன் இருந்தார். தசரதனுடைய புத்திரராக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய பித்ரு ரிணத்தை தீர்ப்பதற்காக அவதரித்தான் அப்படின்றத போன பாசுரத்துல நாம பார்த்தோம். திவி சததிபதி ரண சகசரண சதுர தசரத சரம ரிண விமோசனான்னு பார்த்தோம். இப்போ தகப்பனாருடைய பெருமைகளை போன சூர்ணிக்கைகள்ல காண்பிச்சு கொடுத்தார் சுவாமி தேசிகன். இப்போ அவனுடைய தாயாருடைய பெருமைகளை காண்பிச்சு கொடுக்கிறார். தாயார் சாமான்யப்பட்டவளான்னு கேட்டால் அவள் சாமான்யப்பட்டவளாக தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தாயாருடைய பெருமைகள் அந்த அளவுக்கு இருக்கு. வால்மீகி பகவானே சொல்றார், கோசலோ நாம முரிதாஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீர பிரபூத தனதான்யவான். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான்னு சொல்லிட்டார் வால்மீகி பகவானே. எப்பேற்பட்ட நாடு வால்மீகி ராமாயணத்துல கோசல நாட்டை வர்ணிக்கக்கூடிய ஒரே ஸ்லோகம். இந்த இந்த ஒரு விசேஷத்தை வச்சுட்டுதான் இப்பேற்பட்ட ஒரு ஒரு ஒரு ஸ்லோகத்தை காண்பிச்சுதான் வால்மீகி பகவான்

சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக ப்ரவதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதனா. இவன் அவதரித்தது லோகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி அவைகளுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்காகவே சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தான். ராமோ விக்கிரகவான் தர்மா அப்படின்னு சொல்றா போலே இவன் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு ஆழ்வார் சொன்னா போல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றம்தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே கோசலையினுடைய திருவயிற்றிலே வந்து இவன் பிறந்தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் திவ்ய பாயச சம்பூர்ணம் அப்படின்னு ராமாயணத்திலே சொல்லியிருக்கான். அவன் கோசலைக்கு மகனாக பிறந்தான். அதுவும் சாதாரணமா பிறக்கல, புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பிதரம் ரோஜயா மாசன்னு சொல்லியிருந்தால் கூட, தகப்பனார அவன் ஆசைப்பட்டிருந்தால் கூட, ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஒவ்வொரு கிரமம் இருக்கு இல்லையா, கிரமம் பிரகாரம் தான் அவன் வந்து அவதரிக்க முடியும். ஆகையினால அவன் என்ன பண்றான், சமபாகம் அப்படின்ற போல திவ்ய பாயச சம்பூர்ணம், திவ்ய பாயசத்திலிருந்து அவன் அவதரித்தான், சமபாகம் பண்ணி கொடுக்கிறார். அது எப்படி பண்ணி கொடுத்தாரு பாருங்க, கௌசல்யாயை பிரதமம் அதிசத் பூபதி பாயசார்த்தம் பச்சாத் அர்த்தம் பிரணய மதுரம் சுமித்ராம். கோசலைக்கு ஒரு பாகம் கொடுத்தார், கௌசல்யாயை நரபதிகி பாயசார்த்தம் ததௌ அப்படின்னு பாயசத்தை கொண்டு போய் கோசல இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், கைகேயன் இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், சுமித்ர இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அத மறுபடியும் அண்ணன் தள்ளி போய் கொடுக்காமல் சுமித்ர இடத்திலே இரண்டாவது வாட்டி திருப்பி கொடுத்தார் அப்படின்னு வால்மீகி ராமாயணம். ஆனால் மற்றவாள் அத்தியாத்ம ராமாயணத்திலேயோ பௌபூதி சொல்லும் பொழுதோ பார்த்தால் ரொம்ப அழகா சொல்றான், சுமித்ர கொஞ்சம் எங்கேயோ தள்ளி இருந்தால் தசரதனுடைய எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாமல் தசரதன் என்ன பண்ணிவிட்டான், கோசலைக்கு பாதி பாகமும் கைகேயிக்கு பாதி பாகமும் கொடுத்துட்டதாகவும் கோசலையினுடைய பாதி பாகத்திலிருந்து கோசலாதேவி சுமித்ரை கொடுத்தால் அது லக்ஷ்மணனாக அவதரித்தார், அந்த பாகம்தான் லக்ஷ்மணன், கைகேயினுடைய பாகத்திலிருந்து கைகேயி கொடுத்தால் அதுதான் சத்ருக்னன் அப்படின்னு சொல்லப்படுறது. அத்யாத்ம ராமாயணத்திலையும் பௌபூத்தியும் இதே கருத்து தெரிவிக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது ஆகையினாலதான் ராமனோட லக்ஷ்மணனும் பரதனோட சத்ருக்னனும் போனால் அப்படின்னு ஒன்னு சொல்றான். அப்படி புத்திரார்த்த காரணாத்து நரபதிகி கௌசல்யாயை ததௌ அப்படி கொண்டு வந்து கொடுத்தா, அப்படி கொண்டு வந்து கொடுத்த உடனே எல்லாத்தையும் சுவீகரித்துக் கொண்டவர்கள் ஆழ்வார் சாதித்தா போல வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காக தோன்றுவதற்காக சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் கோசலாதேவியினுடைய திருவயிற்றிலே வந்து அவதரிப்பதற்காகவே இந்த புத்திரோத்பத்தியும் விசிந்திய புத்திரோத்பத்திய யோசித்துக் கொண்டே எப்ப புத்திரன் பிறப்பான் எப்ப புத்திரன் பிறப்பான்னு சக்கரவர்த்தி தசரதன் காத்து கொண்டிருக்கான். அப்படி காத்து கொண்டு இருக்கும் பொழுது சர்வ காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்றார். இதை இந்த சூர்ணிகைகள் சுவாமி தேசிகன் காட்டுறார். எப்படி அவதாரம் பண்ணார், வால்மீகி சொன்னார், துவாதசே மாசே சைத்ரே நவமி கேதிதௌ நக்ஷத்ரே அதிதேதைவத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு. இன்னொரு இடத்துலயும் கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துநாச புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி பேசுறா இந்த இடத்துல, என்ன எவ்வளவு அழகான அவதாரம், எப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் பாருங்க.